శ్రీమాంకటనాథార్య కవితాఖిలకేసరి వేదాంతమాచార్యవర్యోమి సన్నిధత్తాం తిరువాసరి అసత్పురపరంపరాయమా. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி சிவன் ஒரு பக்தன் வந்து மோகன சாஸ்திரத்தை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பல உதாரணங்களை காமிச்சு பிரம்மா இந்திரனுக்கும் யோசனனுக்கும் உபதேசம் தேகாத்மவாதத்தை உபதேசம் பண்ணது, அதே மாதிரியாக லோகாயுத மதத்தை பிரகஸ்பதி பிரவர்த்தனம் பண்ணது, அந்த மாதிரி எந்திரமானே புத்தாவதாரத்தை எடுத்துட்டு உபதேசம் பண்ணது, மோகன சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணது, அதே மாதிரியாக கண்ணனுடைய ஆசிரமத்துல எவ்வளவு தேகாத்மவாதிகள்லாம் நாஸ்திகவாதிகள்லாம் இருந்தார் அப்படின்னு பத்தி சொல்லி சொன்னா வந்து ஏமாத்தத்துக்கோசம் அவசரப்படுவதில் ஏமாத்தத்துக்கோசம், அதே மாதிரிதான் பசுபதியும் தன் மதத்தை இது பண்ணார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதன் பிறகு இப்ப என்ன எடுத்தோம்னாக்கா இவாளுடைய எத்தனை மதம் இருக்கு, இவாள் நாலு மதம் ஆறு மதம் ஒரே ஒரு மதம் எத்தனையோ எப்படிப்பட்ட மதமா இருந்தாலும் சரி இவாள் தான் நம்ம ஏற்றுக்கவே கூடாது, எத்தனை மதமா இருந்தாலும் ஒத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா சுதி விரோதம், அதே மாதிரி ஆச்சார விரோதம், அது மாதிரி லோக விரோதம், அதே மாதிரி கௌதமனுடைய சாதிக்க ஆட்பட்டு இதெல்லாம் சொன்னதுனால அந்த கோஷ்டியில சேர்ந்தவளை பார்த்தா கூட சரி, அவளை சேர்ந்தவளை பார்த்தால கூட அவனை பார்த்துட்டா கூட சரி, அவளை மேலப்பட்டுடா கூட சரி, தீர்தாமோடம் தீர்தாமோடம் அப்படின்லாம் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதனால ஒரு வைதிகனா இருக்கிறவன் ஒரு சிவேஷ்ணுவனா இருக்கிறவன் இந்த பசுபதி மதத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஆதரிக்க மாட்டான் அப்படிங்கிறத இங்க சொல்லுவார். இது சுவாரஸ்யம் என்னன்னா நம்ம வைஷ்ணவாலயே சில பேர் கேட்டிருக்கார், ருத்ரன்றவர் பெருமாளுடைய விபூதி, பெருமாளுடைய ஐஸ்வர்யத்துல சேர்ந்தவர், நாமளே சொல்லுவோம் வைஷ்ணவானான் ஏதாவது சொல்லுவோம், அப்படி இருக்கிறது இவ்வளவு அவரும் ஒரு தேவதா, ஏதோ ஒரு சம்ஹாரகர்த்தா சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், பூதகணங்களுக்கு எல்லாம் அதிபதினு சொல்லுவோம். அப்படி இருக்கிறது அவரை ஒரேடியாக அவமானப்படுத்துறது என்ன இருக்கும், அவரை அவமானப்படுத்துறது தவறாச்சு, அவரை ஒரேடியா சொல்லலாமா அப்படின்னு கேட்டா என்ன எல்லா அதையும் பதில் சொன்னது யாருமே அவரை அவமானப்படுத்தவே இல்லை, அவரை அவமானப்படுத்தல, அவர் மதத்தை தான் நாங்கள் தள்ளி நிற்போம், அவர் மதத்தை தான் தள்ளுறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்லோகம் சொல்றோம் ஸ்ரீ ஸ்ரீ சொல்லச்ச பசியந்தி சூரிய பரிதா சூரிய பிரம்மேன சார்த்தம் மத்தியகிருத்திய திரிகோண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீச பிரணய நிசதா விபிரம பிரம்மேஷாத்யா அப்படின்னு சொல்றோம். தேவதேவையோ அக்ஷசார புத்தாரம் பிரம்மன் பிரதமக பிரம்மா ஈசன் சொல்லப்படக்கூடிய இவன் எல்லாருமே இதுல சேர்ந்துட்டா ஜீவகோடியில சேர்ந்து பெருமாளும் தாயாரும் விளையாடுச்சு அது காய்களா இருக்கா, அதனால ருத்ரனுடைய சுரூபத்தை யாருமே இங்க தவிர ருத்ரன் வந்து நம்முடைய பெருமாளுக்கு ஒரு விபூதி ஐஸ்வர்யம் அதெல்லாம் வச்சுக்கணும், ஆனா இதுல சேர்க்கல, அவன் மதத்தை தான் சொல்றோம், அவன் ஆச்சாரத்தை தள்ளி இருக்கோம். அன்னைக்கே சொன்ன பாருங்க எங்க வாத்தியார் பாஸ்டர் அப்படி எப்பமான சேஷ்டுவேன் அவர் வந்து கேட்பேன் ஏன்னா மதம் சாப்பிடக்கூடாதாடா அப்படின்ற அப்ப சொல்லிட்டு இல்ல நான் இங்க பாத்துக்கிறேன் சரி உன் சொல்றீங்கடா அப்படின்னு விடுவேன், ஒன்னும் தப்பா சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் சிவேஷ்ணன் அவன்னா ஒரு கிரமத்தை வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்துல நம்ம நாவல் பாடம் பெரிய சுவாமி காஞ்சிபுரத்தில் அவர் திருவசரணூர்ல திருவசரணூர் தெரியவான்னு சொல்லுவேன், அவன் சுவாமி பேரை சொல்ல மாட்டேன், அது பேர் சொன்னதான் உங்களுக்கு புரியும், ராமசுந்தர சாஸ்திரின்னு ஒன்னும் பேரு மகாபண்டிதன் அவர் ஊர்த்தம் என்ற சிவேஸ்வரர் ஸ்மார்த்தர் ஆனா மூத்த பண்றமாட்டு பேர் விபூதி எடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பண்டிதர் திருவிசனூர் அவர்கிட்ட இந்த சுவாமி போய் மீமாம்சம் வச்சு அங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாடகை எடுத்துட்டு மிச்சப்படி குஞ்சவச்சு எடுத்துக்கலாம். குஞ்சவச்சு எடுக்கிற சமயத்துல யாராவது விபூதி இருக்கிறவா இவருக்கு பிக்ஷ இடம் சும்மும் போதும் அரிசி சேர்க்க வந்தாக்கா சுவாமி வாங்கிக்க மாட்டார். அவளை பார்த்த உன்னையே ரொம்ப அண்ணன் இடத்துல கிளம்பி போயிடுறான். அவள்லாம் வந்து திருவிசனோட தெரியவா கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. நாங்க அரிசி சேர்த்தோம்னாக்கா வாங்கிக்க மாட்டேங்கிற நீங்கள் அவமானப்படுத்தல. அப்படிப்பட்டவரை நீங்க வந்து சிஷ்யா ஏத்துட்டு அவருக்கு பாடம் சொல்றது ரொம்ப தப்பு. நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம், நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ சராசரிகள் சொன்னா தெரியவா எல்லாரும் அவரை பார்த்து கொண்டாடுப்போம். தன்னுடைய சம்பிரதாயத்தை எப்படி அவர் விட்டு கொடுக்காம இருக்கு, எவ்வளவு ஆசையா இருக்காரு, எவ்வளவு ஆசையா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவாத தவிர்த்து அதாவது விபூதி வாழ்க்கை மாதிரி பாதிக்க மாட்டேன், திருமணம் இட்டுக்கணும் அல்லது ஊர்தோம் கோபி சந்திரத்தை இட்டுந்தா கூட ஊர்தோமன்றத்தை இட்டுக்கணும். அப்படி இட்டுந்தாதான் நான் வச்சுப்பேன். அந்த மாதிரியாக அவர் இருக்கார் பாருங்கோ, அவருடைய ஆச்சாரத்தை நீங்க வசிச்சு இருக்கோ, அதுதான் முக்கியம். நீங்களும் அப்படி இருந்தோம் திறமாட்டின்ற வாருக்கு நான் போற மாட்டேன்னு சொல்லுவோம். திறமாட்டிருந்தாக்க அவளை நாங்க போற மாட்டேன் அப்படி சொல்ல முடியல. அவர் எப்போது இருந்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன நீங்க சொல்லுங்கோ, திறமாட்டிருந்தா நாங்க போட மாட்டோம் அப்படின்னு. அதை விட்டுட்டு அதோட வாசிக்க வந்திருக்க, அதுவும் என்ன நம்ம வேதாந்தி வாசிக்க வந்த அவர் மீமாம்சா சாஸ்திரத்தை வாசிக்க வந்திருக்க, அவரை போய் ஒரு பாடம் சொல்லக்கூடாது அப்படி இல்லை. உங்களுடைய சம்பிரதாயத்தில் நீங்க ஊக்கத்தோட ஊற்றத்தோட இருக்கோம், அவர் ரொம்ப அவர்ந்து இருக்கோம், நீங்களும் சேர்க்காதீங்களோ அவரும் வாங்கி அவருக்கு எங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க. ஒரு பிராமணன் அவமானப்படுத்தாதீங்க, படுத்திட்டு இது பண்ணாதீங்க. நேரம் இங்க பாருங்க சுவாமியுடைய திருவள்ள என்ன சாஸ்திரிகள்ட்ட வசந்து இருக்க, அவரோ மூன்று கொண்டு இருக்காஸ்திரிக பண்டிதர் அவா எல்லாரும் இமான்கிட்ட வாசிக்கல, திருவிசனுள்ள பெரியவாட்ட வந்து வாசிக்கிறார். ஏன் அப்படின்னா இவர் ஊர்த்தார் விஷ்ணுவையே பிரமாள். அவர் வந்து அந்த சாஸ்திரிகள் மிக்க பாரம்பரிய நிரூபணம்னா இன்னொரு புத்தகம் அதை வந்து ஆண்டவன் வந்து நான் அதை எழுதிந்தேன். ஒரு 2015 காஞ்சியவருக்கு சங்கல்பம் வந்தது. அப்போ அவசியம் ஆண்டவன் அந்த புத்தகத்தை இங்க தானே பிரகாசப்படுத்தியாச்சு. அவர் வரணும் விட்டு பாரம்பரிய ஸ்தாபிச்சிருக்காரு. பாஞ்சராத்திர ஆகும் அடுத்த அதிகரணம் பாஞ்சராத்திர பிராமணியத்தை அவ ஒத்துக்கல அப்படி ஏதோ சில அம்சங்கள்ல ஒத்துக்கணும் பல அம்சங்கள்ல ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சுவாமியோ சாஸ்திரிகளோ பாஞ்சராத்திர பிராமணியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறவர். அந்த மாதிரி பிரமா கிருஷ்ணபக்தர்கள். அதனால அந்த சுவாமி இந்த சுவாமி வந்து அவர்கிட்ட அவ்வளவு கௌரவ சக்தி திருவசனுள்ள தெரியவா திருவசனுள்ள தெரியவா. நான் ஒரு வாட்டி எங்க ஆண்டவன்கிட்ட சாஸ்திரிகள் பேரை சொல்லிட்டேன். அப்ப ஆண்டவன் சாட்சியாச்சு, ஏய் உங்க பெரிய சுவாமி இருந்தாருன்னா தவறு மேலே கொடுத்தாரு, திருவசனுள்ள பெரியவாருன்னு சொல்லுவாரு அப்படின்னு பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆச்சாரியாவோட பேரை சொல்லக்கூடாது, ஆச்சாரியோட பேரை நினைச்சுக்கோங்கோ சம்பாஷ புண்ணியகுருதோ மனசாத்தியாய. இதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மகான்களுடைய பேரை சொல்லக்கூடாது. சுவாமிய நாலு பாசம்னா எங்க சுவாமி தான், அவர் திருநாம என்ன அரியாவாசம் அவ்வளவுதான் சொன்னோம். சுவாமி திருநாமத்தை சொன்னோம்னாக்க எவ்வளவு பாபம். ஆச்சாரியோட திருநாமத்தை தனியில் மந்திரமாடி சொல்லுவோம். ஆனால் நேர அரசியா சொல்ல எங்களுடைய ஆச்சாரியர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால எந்த அந்த மாதிரி சுவாமி வந்து காமிச்சு கொடுத்துருப்பாங்க, திருவிசனுடன் தெரியவா திருவிசனுடன் தெரியவா அந்த மாதிரி விசேஷம். அதனால நாங்க வந்து அந்த சம்பிரதாய அவளுடைய ஆச்சாரம் அவளுடைய தத்துவம் அதெல்லாம் தான் கண்டனம் பண்றோம். மற்றபடி அந்த உத்தரனை நாங்க கண்டனமே பண்ணலையே. உத்தரன் நாங்க என்ன சொல்லிட்டோம், பெருமாளுக்கு பண பக்தர் அவர் வந்து இந்த மாதிரி சாஸ்திரம் பண்ணிருக்கார். ஏன் பண்ணினார்? அதுதான் சொல்லிட்டார், மனசோரத்திய அவசர பிரகதிகள் எல்லாம் ஏமாற்றணும், அவளை ஏமாற்றி அவளை நோய்க்கு இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்கோசம் இது வந்து சமீர மகாபாரதம் மோகசாஸ்திரி காரையே அப்படின்னு பிரமா சொல்லிட்டார். அதனால தனக்கு அதிபதியாக தனக்கு சரீரியாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்திரமா இத உத்தரவுட்டியோ நியமிச்சுட்டார். அதை திறமையாக கொண்டு பண்ற இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால அது வந்து பிரமாணம் சொல்லக்கூடாது, அந்த விஷயத்துல வந்து போகிறது. அதனால இவ வந்து நாலு மதம் வந்துட்டே பிரமாணம் சாய்க்கிறார், இன்னும் சில இடத்துல ஆறு மதம் சொல்றது, இன்னொரு இடத்துல ஒரு மதம் சொல்றது. நீ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ, அது சுழிவுக்குள்ள விருத்தமா இருக்கு. ஏன்னா நீ வந்து சுதிகள்னா என்ன சொல்றது, விஷ்ணு ஆராதனம் பண்ணதுன்னு நிறைய சொல்றது, சதாபசி சூரியாக அந்த மாதிரி இடத்துலாம் எந்திரமானதான் பக்தியா சொல்றது. நாராயணன் வாசம் முழுக்க முழுக்க எந்திரமான பக்தியே சொல்லிட்டு இருக்கு. புருட சூத்தம் முழுக்க முழுக்க பிரமாணத்தையும் சிருஷ்டி ஒரு புருஷன் புருஷன் புருஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த புருஷன் யாருன்னு சந்தேகம் வந்துருக்கா, புருஷன் யாருன்னு சந்தேகம் வந்து. அப்போ ஈஸ்வரே லட்சுமீஸ்த பத்னியும் சொல்லி ஒரு பாரியையை இட்டு பர்த்தாவை தெரிஞ்சுக்கிறது, பிராட்டிய சொல்லி அந்த பிராட்டியினுடைய பர்த்தா பிராட்டிகள் தான் இவனுக்கு பாரியை சொன்னதுனால அந்த பெருமாள் தான் இவன் இந்த புருஷன், இந்த பகவான் விஷ்ணு தான் இந்த சொல்லப்பட்ட சிவப்பதி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படி இடத்துல போன எந்திரமானத்தான் சொல்லியிருக்கு, சேதாசுரபுரன் இடத்துல இந்த மாதிரி சில இடங்கள்ல ருத்ரனை பத்தியும் சொல்றிருக்கு. அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல தான், ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் இல்லை. அதனால எங்கேயாவது ருத்ரனை பத்தி சொன்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் தன்னுடைய அந்தரியாமிய சொல்லணும்னு அர்த்தம். அவன் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த பிராணாதீனம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் பதினோராவது அதிகாரம், அதுல சொல்லச்ச பிராணஸ்ததானுகமார் அங்க சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசோ அமதேவன் சொல்றாங்க. அதுல சொல்லச்ச இந்த சாஸ்திரம் இது என்ன சொல்றிருக்கு, ஏற்கனவே வந்துவீங்க பெருமாள் அந்தரியாமியா இருக்கிறான் எல்லாத்துக்கும், அதனால இந்த என்னையே உபாசிச்சுன்னு சொன்னான். அந்த மாதிரிதான் இங்க உத்தரவு தன்னை பத்தி சொல்லிருக்கிறது. அதனால இந்த மாதிரி மாத்திய சொல்ல வேண்டாம், எல்லாமே எந்திரமான் அந்தரியாமையா இருக்கிறதுனால எந்திரமான பத்தியே தானும் இவனும் சொல்றான். பிரகாதாரன் சொன்னான் என்ன சொன்னா, சர்வகத்வாதனம் சத்திய சயவாக அவஸ்திதாக அனந்தனான எந்திரமான் எல்லாருமே வியாபிச்சிருக்கான், எங்குள்ளையும் என்னுள்ளையும் வியாபிச்சிருக்கான், அதனால அவன் தான் நானு நான் தான் அவன் அப்படின்னுட்டு பிரசாத் ஆகலாம். என்ன அர்த்தம் என்ன, அந்தரியாமியா இருக்கிறதுனால நான் என்ன நான் அப்படின்னு சொன்னாக்க அவன் பரியந்தம் போகணும், இதுதான் சாஸ்திர திருஷ்டி. அது மட்டும் இல்ல, இந்த கௌதமரை பார்த்துட்டு என்ன பண்ணாலாம், கௌதம மகர்ஷியை பார்த்து சில ரிஷிகள்னா பண்ணாத காரியத்தை பண்ணினதா இவர் பேர்ல அபவாதம் அடைந்தாலும் ஆரோபிக்கிறார். பண்ணாத காரியம் என்னன்னாக்க கோவனம், கோவத்தை கோவம் வந்து பசுமாட்டை விரதம் பண்ணிட்டு அப்படின்னு கௌதமரை பார்த்து இது பண்ணிட்டாலும் சதிச்சுட்டாலும் ஆரோபிச்சிட்டாலும் அது கோபம் வந்துச்சு கௌதமருக்கு. நான் வந்து தப்பே பண்ணல அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி விட்டீங்க, அதனால நீங்கள்லாம் ஊட்டம் ஒன்றாளா இதனால வச்சுங்க, இனிமே நீங்க ஊட்டம் இந்த விபூதி எட்டுண்டு விபூதி எட்டு இருக்கா யாரோ அவளோட சேர கடவுது சாமிச்சு சபிச்சுட்டேன், விபூதி எட்டு இருக்கவரோட சேர கடவுது அப்படின்னு சொல்லிட்டான் சபிச்சுட்டேன். அந்த சாபம் வந்துடவே இவன் அத்தனை பேர் யாரும் அரசாங்கன்னு ஒரு நாளும் சேவிச்சு பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாலும் ஐயோ அப்படி சொல்லாதீங்க, கவிக்கணும், நாங்க பண்ணது தப்பு, நீங்க அனுகிரகிக்கணும், அந்த மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதனால என்னவென்றாக்க, இந்த யுகத்துல இருக்காது, கலியுகத்துல நீங்க எல்லாம் எப்படிலாம் போயிருந்தோ, ருத்ரனைய சேவை செஞ்சு ருத்ரனுடைய ஆச்சாரத்தை வச்சு சென்று எப்பொழுதும் விபூதி எடுத்துக்கோ, விபூதி எட்டு இந்த மாதிரி காலாமுகாய் காபாணிகாய் பாசுபதாய் செய்வாய் இந்த மாதிரி விவகாரம் உங்களுக்கு வந்து யோசிச்சோம், அது கலியுகத்துல வர கடவுள் அப்படின்னு சபிச்சுட்டேன். அப்படி சபிச்சுடவே அவன் எல்லாம் இந்த மாதிரி மாறி போயிட்டான். அதனால சாபத்தினாலதான் வாழலாம். ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டுகிறா இருக்கிட்டு அவர் பேர்ல நம்ம ஆரோபணம் பண்றதோ, தப்பு பண்ணிட்டான்னு பண்ணாத தப்ப நம்ம ஆரோபணம் பண்றதோ, அல்லது அவரை ரொம்ப உபதிரவப்படுத்துறதோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு, மகா பாப்பம். அது யாருக்கு வரும் தெரியுமோ, தாமச புத்தி இருக்கிறவங்க தான் வரும். ரஜோகுண புத்தியா இருந்தா நேரிட்டு போவா, ஆனா தாமச புத்தியெல்லாம் இருக்க பாருங்க, வலுவூனா பண்ணி அவளை அவமானப்படுத்துறது, அவளை கீழே விட வைக்கிறது, லோகத்துல அவளுக்கு நல்ல பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரி தப்பு அவர் பண்ணிட்டேன்னு இல்லாதெல்லாம் கலக்கி விட்டுறது. அப்படி அதே மாதிரி படுத்துறது உங்களுக்குதான் தெரியும். ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல இப்ப இருக்கிறவர் ஸ்ரீமஸ்தம் சின்னாண்டவன், அதுக்கு முன்னாடி ஸ்ரீமஸ்தம் பெரியாண்டவன், அதன் பின்னாடி மைசூர் ஆண்டவன், அதன் முன்னாடி திருக்குளம் யாரன், அவருக்கு முன்னாடி செம்பரை ஆண்டவன் பரம சாப்பிக்க, அந்த மாதிரி ஒரு மகான்களை சேர்க்கவே முடியாது. அவரை பார்த்தாங்க சேர்த்துவாங்க சாப்பிக்கம் சாப்பிக்கம் சாப்பிக்கம். அப்படிப்பட்ட அந்த மகான ஒருத்தர் எப்பப்பாரு படுத்துட்டே இருந்தேன், அவர் சாகும், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, எவ்வளவு படிச்சினாலும் சரி வாய்ப்புக்கும் தான் இருக்க, யாரோ சண்டை போட்டாலும் இல்லாம கைபூட்டின்னு சொல்லலாம். அவர் வந்து இதை படிச்சுட்டே இருந்தேன், அவர் தாழவே முடியாம போய் சாது ரெண்டா காடு கொள்ளாதாச்சு, சாது போக முடிஞ்சு, அதனால அவர் சபிச்சேன், நான் என்ன உனக்கு பண்ணி என்ன இப்ப என்ன படுத்தி எடுக்கிறியே, பகவான் உனக்கு பார்த்துப்பான் அப்படின்னு அவன் பூங்கோடு அழிஞ்சு போனான். நம்ம சாட்சிகளான ஒரு மகான்களை போய் நம்ம வந்து தவறு பண்ணோம்னு சொன்ன அவர்கிட்ட அதிகாரம் பண்ணாக்க, அவன் மனசுல இருந்து சாபம் கொடுத்தாக்க, அந்த எண்ணம் அடிக்கும், எப்படி அடிக்கும், நம்ம தப்பு பண்ணல. நிஜமா சொல்றேன், ரெண்டு வருடங்கள் உங்களுக்குதான் தெரியும் ஆண்டவன் ஆசிரமம் தயாரதான் வாய் ஒத்தின் இருக்கேன், ஆண்டவன் என் பேரை எழுதிட்டேன், நான் போய் கேட்கணும், அவன் என் பேரை பிரீதியா எழுதி எனக்கு பிரயசமந்திர உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணினேன். பார்த்தாக்கா என்னை பத்தி அப்படி என்னை பத்தி எழுதினான், நிறைய பணம் நான் பிடிங்கிட்டேன், பணம் வாங்கி 7 கோடியோ 50 கோடியோ நான் வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொன்ன, அந்த பணம் எல்லாம் இருந்தோம்னாக்கா மெட்ராஸ் சொன்ன வீடு வாங்கி போட்டு நான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி நான் தப்பு பண்ணல, நான் தமிழான சோமான்லாம் சொல்லல, ஏன்னா இவ அத்தனை பேர் இப்படி சொன்னோம் ஐஷங்கர் என்ன கேட்டு நீயே சாப்பிச்சுக்கணா இருக்க, உன்னை பத்தி 4 பேர் வச்சா கேள்வி திருப்படிங்க, அதே நான் திருப்படிச்சேன்னு அவள் சமானம் வாழ்வேன், அவள் சமானம் வாழ்த்து எனக்கு விரும்பல, நான் ஏன் திருப்பிடிக்கணும், அவள் தப்பு பண்ணிருந்தா தெய்வம் பார்த்துக்கிறது, அவள் சரியா சொன்னாலும் தெய்வம் பார்த்துக்கணும், அதையுமே அவர் தலையிடணும் அப்படின்னு உடையிட்டோம். எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி வீணான அப்பவாதங்கள் யாருக்கும் காய்ச்சல், இந்த மாதிரிலாம் பண்ற இதெல்லாம் தவறு. இந்த கௌதமரே இந்த ரிஷிகள்லாம் நிறைய பேர் படுத்தி வச்சுட்டா, நீ கோவதம் பண்ணு கோவதம் பண்ணு கௌதமரை கொண்டுட்ட, அதுல அவருக்கு கோபம் வந்து சபிச்சாரு. அப்படி சபிச்சதுல என்ன எடுத்து, இவர் வந்து நீங்கெல்லாம் உத்தரனை உபாசிப்பீங்கோ, விபூதி எட்டுகிற கோஷத்தை சேர்ந்துருவீங்கோ, இதான் உங்களுக்கு சாபம். அவ கெஞ்சரா வேண்டாம் வேண்டாம் வேண்டான், அது கணக்க பிராமணிகமான மதமா இருந்தால் விபூதி இட்டுக்கிறது சரியா இருந்ததுன்னாக்கா இதான் ஏன் கெஞ்சனும், அதுதான் எங்களுக்கு போறாம போக்கியம், அதுவே போறேன்னு சொல்லி போறாமே, ஏன் அவ கெஞ்சரா, அதுக்கப்புறம் இவர் அனுப்பி வைக்கிறார். மாதிரி கலை விபத்தில் நடக்கும். அதனால இந்த மாதிரியாக நீங்க சாபதுஷ்டாவை மாறிவிட்டார், அதுவும் தோஷம். அதே மாதிரி வைதிகாலத்தில் எல்லாம் இவருடைய மதத்தை வந்து கிரகிக்கவே மாட்டார். இதெல்லாம் ஸ்மிருதிகள்லாம் மாதிரி சொல்றது. அவ அந்த சைவாடோ விபூதி இருப்பாளோ இவான் பார்த்தோம்னாக்கா அவனோட தேவையே கூடாது. அவன் மேல ஸ்பர்சம் பட்டா கூட சிந்தா மாறிடுவோம். அப்படி புராணா மாதிரி புராணவனம் பக்கத்துல போனாலே தீர்த்தாமடினோம், கணவனை தொட்டுக்கோன்னு தீர்த்தாமடினோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த சைவால் இருக்கா பொண்ணு அவளுடைய போட்டியில எல்லாம் சேரக்கூடாது, போட்டியில சேரக்கூடாது. சின்ன விஷயம், திருப்பாவையில இது வளர்ந்தாங்க, உங்கள் புழக்கணி தோட்டத்துவாவையில் செங்கலணியே வாழ் இருந்த அம்பல் வாய் உண்டனகான் அப்படின்னு சொல்லிட்டு வரச்ச, தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இருக்கு. பாதுகாங்க, செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர்ன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச. இது திருமணப்பு என்ன சொன்னாக்கா வந்து சாத்விக சன்னியாசின்னு சொல்லுங்க, சாத்விக அத்விக சன்னியாசி. ஆனால் ஆய் ஜெகநாதாச்சாரியர் ஜனன்யாச்சாரியர் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா நிர்வாகம் ஸ்ரீவைஷ்ணவ சாத்விக சன்னியாசி. ஆனால் இவர் இருக்கிறாங்க எம்பாருடைய நிர்வாகம் சைவ அத்வித சன்னியாசி, குருக்கள் இருக்கிற சங்கம் சிவங்கோயில் குருக்கள், அந்த குருக்கள் அவ சன்னியாசம் வாங்கிப்பா, அவ தான் இந்த சொல்லி அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டேன். எம்பாவணிங்களா அதுக்கு சிவமுத்தன் பெரியாண்டவன் என்ன பண்ணாருனாக்க, அவர் வந்து அதே நேரத்தை பார்த்த அப்புறம் உபன்யாசம் சொன்னார். அதாவது என்ன சொன்னார், இந்த பொதுவா சன்னியாசின்னு சொல்லிட்டாலே அவன் என்ன பண்ணணும் தெரியுமா, நாராயண ஜபம் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி நாராயண நாராயண நாராயண அதான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நாராயணர்கள்லாம் அவ்வளவுதான் தெரியல, காலக்ஷேபம் பண்ணணும் உடனே எப்ப என்ன வார்த்தை வந்தாலும் சரி நாராயண நாராயணம் தான் சொல்லிட்டு இருப்பேன். எப்போ 1986 காலக்ஷேபம் அதுல இருந்து யார் என்ன சொன்னாலும் சரி, ஏதாவது சொன்னாக்க நாராயண நாராயணன் இருப்பேன், எது சொன்னாலும் சந்தோஷமோ நல்லதோ கெட்டதோ நாராயண நாராயணன் இருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவான், தன்னுடைய நாமாவை தன் சொல்லி கூடாதாச்சு, நீ எப்படி உன் நாமாவை நாராயண நாராயணன் சொல்ற. அதுக்கு அடையே சொல்றேன், என்னுடைய நாமா இல்லை இது, அவனுடைய நாமா, எவனுடைய நாமாவை நமக்கு வச்சிருக்கா, அதனால அவனுடைய நாமாவை தான் சொல்றேன். இது எல்லாருக்கும் அது உண்டு, நம்மளை எல்லாரும் நாராயண நாராயணம் சொல்லணும். நாராயணேதி சத்வஸ்தி பாகஸ்தி வசவர்த்தினி சதாபி நரகே கோரே பதந்தி ஏதவர்த்தினம், இது மகாபாரத்தியம் வருது. இது சிவன் தான் பரதத்துவம்னாக்க அப்போ நாராயணன் சொன்னார், அவர் சிவேதி நாமாஸ்தின்னு சொல்லிட்டு போனாமே, சத்வஸ்தின்னு சொல்லிட்டு போனாமே, அது சொல்லாம நாராயணேதி சத்வஸ்தின்னு சொன்னார் அவர். அதனால் நாராயணன் சொல்றது எல்லாருக்கும் புண்ணியம். அது மாதிரி அதனால பொதுவாகவே சன்னியாசிகளுக்கு நாராயணன் அவளுக்கு எல்லாம் சொன்னச்சே அவன் திருநாள் அலங்கரிச்சு சொல்றா பரமபுரி சொல்றா, அந்த சமயத்துல சொல்லிச்சே என்ன சொல்லணும், அப்ப சொல்லணும் பிரம்மி பூதத்திய நாராயணத்திய நாராயணத்தை தான் சொல்லணும். திருமால் மாதிரி மட்டவா நாராயணத்திய நாராயணத்தை தான் சொல்லணும். அவள் நாராயணன் சைவால் இருக்கோ அவன் நாராயண ஜெபம் பண்ண மாட்டான். அதனால குருக்கள்ல சன்னியாசியா இருந்தாக்க நாராயணன் சொல்லுவாடா. எம்பார் வந்து அந்த காலரசியில காலரசியில் வந்து சைவராமன் இருக்க, அதுக்கப்புறம் தான் அதுவும் பாஷகாரருக்கும் ஒன்னு தம்பி, பாஷகாரர் பாய்ச்சி பிரமணியின் போய் அவரை வந்து திருப்தி ஆட்கொண்டவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு கோவிந்த கோவிந்தஜி கோவிந்த பட்டர் எம்பார் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மகானவர் அவர் அங்க இருந்திருக்க தைவானோட, அதனால அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, திருமணைய நம்பிகளை தவிர்த்து எம்பாருக்கு வேற ஒண்ணுமே தெரியாமல் எம்பார் தானே திருச்சி ஆட்கொண்டவர், எம்பார் திருமணைய நம்பிகள் ஆட்கொண்டார். எம்பார் நேரம் பாஷகார் வந்து கூட்டம் எங்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவனை இங்க அனுப்பிட்டு அவர் அங்க போனேன். போகட்ட அவர் அங்க இருக்கவே பிடிக்கலையா அவருக்கு. உடனே பாஷகார பார்த்து இங்க முள்ளுமன் இருக்க மாதிரி இருக்கான், அவர்கிட்டயே அமைச்சிடும், ஆமாட்டி திருமண நிபுணர்களே அமைச்சிருவானே. அப்பதான் திருமண நிபுணர் திருவடி வாசம் வந்து உட்காந்துட்டேனும், அப்பதான் நிம்மதியா இருந்தேனா. அப்படிப்பட்டவர் திருமண நம்பிகள் சொல்றதுக்கு விரோதமா எப்படி சொல்லுவாரு? ஏன் அப்படின்னா இந்த செய்வாள் இருக்கா பாருங்க, நாராயணஜம் பண்ண மாட்டான், நாராயணஜமே பண்ண மாட்டான், நாராயணஜம் தான் பண்ணணும். அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சங்கரமடத்துல போய் என் ஃப்ரெண்டெல்லாம் போய் கேட்பா, சங்கரமடம் பெரிய பெரிய வண்டிமணின் இருக்கா அப்படின்னு சந்திரசேகரேன்னு சொல்லி இப்ப சொல்லுவான், லோகக்ஷேமத்துக்கோசரம் நாராயண ஜபம் பண்ணிட்டு இருக்கா, லோகக்ஷேமத்துக்கோசரம் நாராயண ஜபம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா நாராயண ஜபம் தான் வழக்கு வைத்தது. இப்ப மாத்திட்டான், ஜெயதேவ சங்கர அழகர் சங்கரான் அவன் உபன்யாசம் பண்ணு வச்சுக்கோங்கோ, கடைசியில முடிப்பா நாராயண நாராயண நாராயணன் அதெல்லாம் இப்ப ஒத்துட்டா, ஜெயதேவ சங்கர அழகர் சங்கரம் சொல்ல ஆனா எழுதி சேமத்தனம் பண்றா, நாராயண ஸ்மரண பூர்வகம் மங்களாசாசனம் பண்ணிக்கிறோம். என்ன நம்மளுடைய தர்மம் அது, அது சீவிஷ்டமான எல்லாரும் சீவிஷ்டமான எல்லாரும் நாராயணது. அதனால இந்த மாதிரி சைவாளுக்கெல்லாம் ஏற்றம் இல்லை சாஸ்திரங்கள்ல. அதனால இந்த மாதிரி சைவ மதத்துல சேர்ந்தவாளெல்லாம் தொடக்கூடாது, அவகிட்ட சேரக்கூடாது, அவளை கிரகிக்க கூடாது, அவ பார்த்து சாப்பிடக்கூடாது, அவன் நாம சாப்பிடக்கூடாது, அவன் பார்த்து சாப்பிடக்கூடாது. தர்மசாஸ்திரம் சுவாமி தேசியம் சபா ரக்ஷாதிகாரம் எல்லாம் சொல்லச்சே பாட்டிகள் பாஷங்கினோ பகவர்த்தியே அப்படின்னு சொல்லணும். அவகிட்ட காகினியும் இருந்தீங்க, அவகிட்ட ஏதாவது ஒண்ணுமே வாங்க கூடாது, அவகிட்ட சேர்த்துக்கவே கூடாது, கொடுக்கவும் கூடாது, சேர்த்துக்கவும் வேண்டாம், எடுத்துக்கவும் கூடாது. அந்த மாதிரி அவன் நீச்சமாக சொல்லிருக்கு. அதனால அவ பட்சமானது என்னைக்கும் விருத்தமானது. அதே மாதிரி தத்துவத்தையும் அந்நதாசனம் சொல்றான் ஆச்சாரம் தத்துவம் எல்லாத்திலையுமே இந்த பாஷ்ய மதங்கள் இருக்கு, பௌத்தா ஜெயினா எல்லாம் அவள்லாம் என்ன சொல்றாளோ அதை காட்டிலும் கேடு கிட்டதான் அவ சொல்றா. அவனாவது பரவாயில்ல, வேதத்தை ஒத்துக்காதனால தான் புத்தியை கொண்டு எத்திர கற்பித்தான். ஆனால் வேதத்தை ஒத்துண்டே வேத விருத்தமான ஆச்சாரம், வேத விருத்தமான தத்துவம், வேத விருத்தமான பரதத்துவம், வேத விருத்தமான கற்பனைகள், வேத விருத்தமான இந்த விபூதி இதெல்லாம் பண்றதுன்னா இருக்கு. அதனால அவளை வந்து எந்த காலத்திலையும் எப்பொழுதும் சேர்க்கக்கூடாது. அவள்தான் மகாபாஷ்யா சுகதனோ, அதாவது பௌத்தாலோ வெயினாலோ பாஷ்யா சாதாரணமானவா. ஏன்னா இன்னைக்கும் பிரதிகூல சத்ருவை அனாயசமா ஜெயிச்சுள்ளாம், ஆனால் அனுகூல சத்துருக்கள் இருக்க பார்த்தோம் அவளை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவாதான் கெடுத்துருவான் கூட இந்த அனுகூல சத்துருக்கள் வரலாம். வேதத்தை ஒத்துண்டே ரொம்ப தப்பு தப்பான ஆச்சாரங்களையும் தத்துவங்களையும் இந்த மாதிரி பரதத்துவத்துல பிராந்தியையும் கற்பிச்சிருந்தான். இப்படிலாம் இருக்கிறதுனால இவாளெல்லாம் உள்ள சேர்க்கக்கூடாது, நம்மளும் சேரக்கூடாது, அவள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவள் ஒரு விஷயம் நம்ம கோயிலுக்கு தான் வராமா, வந்தாக்கா சதாரிய அஞ்சு பஞ்சமுக முதிரை, அவளுக்கு அதனுடைய மகிமை என்ன தெரியும், அதனுடைய மகிமை அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னு அந்த தலாரிங்கிறத நம்மாழ்வார். அது திருவடி, எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை நம்ம பாக்கியமா எடுத்துக்கிறோம். விசுவாசமே இல்லாதவா அதை கிரகிக்கிறது என்ன இது இருக்க போகுது? அதனால அது தவறானது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் கால தேசகால வர்த்தமானங்கள்லாம் எட்டு அழகி நாம சேர்ந்துருக்கோம். எல்லாம் இருக்கு. இந்த சமீபத்தை ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு சாஸ்திரிகள் இன்னும் ஏதாவது தேவை பண்ணல, அவரை நாங்கள் சேவிக்கலாமா? நல்லா சேவிக்கிறோம். அந்த வித்தியைக்கு தான் சேவிக்கணும். அந்த வித்தியைக்கு சேவிக்கணும். அது நேர வித்திய இருக்கு, அதை சேவிச்சுவாங்க. அதுக்கோசரம் அவ ஆச்சாரத்தை எடுத்துக்க வேண்டாம், அவ தத்துவத்தை எடுத்துக்க வேண்டாம். நான் எப்ப போனாலும் சரி, எங்க வாத்தியார் சேவிக்கும் சாஸ்திரிகள் போகத்தே நானுகிறேன், வரச்சே நானுகிறேன், கேள்விகள் வந்துருக்கேன். அவர் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டார். சந்தோஷமா ஆசிர சுபிக்ஷமா இருட, சௌக்கியமா இருட, வந்து எல்லாம் ஆட்சிமாட அப்படின்னு தான் சொல்ல ஆசையா. ரொம்ப பிரீத்தி அவருக்கு. அதாவது தத்துவம் வேற, ஆச்சாரம் வேற, ஆனால் மனுஷத்தேன அவளை பார்த்துதான் ஆகணும். அவளுடைய வித்தியை படிச்சே ஆகணும். அதனால ஞானத்துக்கு இன்னைக்கு மரியாதை இருக்கு. அதனால யோகியதையை நம்ம வச்சு தெரிவிக்கிறோம். மற்றபடி அவாய்க்கு நம்ம பொண்ணு கொடுக்கறது வேண்டாம், பொண்ண எடுத்துக்கிறது வேண்டாம். எங்க குடும்பத்தை ஒருத்தர் என்ன பண்ணாங்கனாக்க, ஒரு ஸ்மார்ட் பண்ண காலத்துக்கு கல்யாணம் வேண்டாம். எங்கிட்ட வந்து சண்டை போட்டான், நீ கல்யாணத்துக்கு வரணும். நான் வந்து சொன்னேன், எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்றேன், நான் எப்படி வரேன்? சரி, நீ சொல்லும், நான் வந்து அது பேர் சொல்லும், சாஸ்திர விரோதம் ஏதாவது சொல்லு எனக்கு. நான் சொன்ன சாஸ்திர விரோதம் இல்லைப்பா, ஏன்னா சாஸ்திரத்துல எங்கேயுமே பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லல, பார்த்த பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லல. ஏன்னா எல்லாரும் வேதத்தை ஆபஸ்தான் எல்லாருக்கும் சொல்றக்காவது, அவர் அந்த மாதிரி சொல்றதே சொல்லல. ஆனா ஒண்ணும் சம்பிரதாயம் வேதம், நான் நாலு வாட்டி ரெண்டு வாட்டி சேர்ப்பேன், அவ ஒரு வாட்டி சேர்த்தா, நான் திரவணி இட்டுப்பேன், அவதி இட்டுப்பா, நான் சிவன் நாராயணன் பிரித்து சொன்னுவேன், அவன் பரமேஸ்வரர் பிரித்து சொன்னுவான். அந்த மாதிரி நான் திருமண கோயில் போவேன், அதை ஒண்டிதான் போவனாலும் அவன் சிவன் கோயிலும் போயிட்டு இருப்பான், எல்லா பிரேயர் கோயிலும் போவான், எல்லா கோயிலும் போவான். அவன் விநாயகர் பூஜை பண்ணுவான், நான் பிரமாண ஆறான் ஒண்டி விஷக்கான் பண்ணுவான். எனக்கு விநாயகர் பூஜை தேவையில்லை. என்ன ஒரு விஷயம் சாத்திய, விநாயகர் வந்து விஷக்கேனருக்கு அவருடைய சைன்யம் இருக்கு, அதுல அவர் ஒரு சேனாபதி மாதிரி, அவர் வந்து அந்த கணத்துக்கு அதிகரியார். கம் கஜானா நமஹா அப்படின்னு ஆதார சக்தியை சொல்லுவோம். அதனால அவன் வந்து திறவனிட்டு அவருக்கு பூஜை பண்ணலாம்னு ஒரு பட்சம். எங்காத்துல எங்க அம்மா என்ன பிள்ளையார் தானே பண்ணிடுவார், பிள்ளையார் பண்ணி அதுல திறவனிட்டு பண்ண சொல்லிடுவா பசங்களை, சின்ன பசங்களை பூஜை எல்லாம் பண்ணும். அந்த மாதிரியான அதனால அவ அதெல்லாம் பண்ணுவா, நாம பண்ண மாட்டோம். அதனால நிறைய சம்பிரதாய விரோதம், பேச்சிலே விரோதம். நம்ம சொல்லுவோம், ஏடா ஏல விழுந்து வரணும் அப்படின்னு, நீ வரையறா அப்படின்னு கேட்டேன், நீங்க வரையலான்றா, அவா நான் தீர்த்தம் கொண்டு வாழ்றேன், அவ சூத்தா கொண்டு வாழ்றா, எத்தனையோ இந்த மாதிரி இருக்கு, நிறைய பேதங்கள். இதெல்லாம் யாரும் பெரியவா எடுத்துக்க மாட்டா. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம், க்ஷேமமா இருக்கான், ரெண்டு பிள்ளை எல்லாமே நீனா, அந்த பொண்ணு சமஸ்தா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்கிட்ட அவன் சொல்லுவான், கட்டலாவது கத்திரிக்காயாவதுமா. அது எதுன்னு சொல்லுவேன், இதெல்லாம் வந்து பெரியவா சில வழக்கங்கள் தான் சிக்கா. அந்த வழக்கங்கள்லாம் எல்லாம் சரியான வழக்கங்கள். அந்த வழக்கங்கள்ல நாம விரோதம் கண்டுபிடிக்க கூடாது, அது அப்படியே எடுத்துக்கூடாது. இல்லாத போனாக்க நமக்கு தான் கிடைக்கும். அதனால அவனது இந்த மாதிரி விருத்தமான அம்சங்கள் எல்லாம் கொண்டு இருக்கிறதுனால ஏத்துக்கவே கூடாது. எத்தனை தூரங்கள் சொல்லிருக்கிருப்பாங்க இங்க, அதெல்லாம் பார்த்து நாம் அதாவது தேசியம் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் தெரிவினால. ஏன்னா எம்பெருமான அவர் பாஷ்யம் பண்றார், அதனால அந்த பாஷ்யத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிடுவார். ஆனால் தேசியம் அக்கு வேற ஆணு வேறையா எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி ஆராய்ஞ்சு அற்புதமாக சேர்க்கிறார். ஸ்லோகத்தை பாருங்க, பசுபதி சமய அனுசனிகமாரஸ்திரவிஷ்டான் சைவாதி ஆச்சா தேசி. இது கேட்டுக்கிறேன், அஜாய்காலுக்கு அப்புறம் இவரை கண்டனம், இவாளை கண்டனம் பண்ணலாமே. முதல்ல சாங்கியன் வேதத்தை ஒத்துண்டான், அவனை கண்டனம் பண்ணு. அடுத்தது வைசேஷிகன், அவனும் வேதத்தை ஒத்துண்டிருக்கான், ஆனா அவனை கண்டனம் பண்ணிட்டேன். சைவனும் வேதத்தை ஒத்துண்டிருக்கான், அவனை கண்டனம் பண்ணிட்டேன் முதல்ல. அதை விட்டு எதுக்கு பௌத்தால ஜெயினாலெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு இவரைய வாழையும் கண்டனம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டு, அதுக்கு பதில் இது வந்து சொல்ற வேத பாஷ்யால் இருக்காரு பௌத்தால், அது மாதிரி வந்து ஜெயினாள் அவன மாதிரிதான் இவாளும். சில அதாவது வராக புராணத்துலாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கான் இந்த மாதிரி இந்த சைவ சம்பதற்கு அதெல்லாம் இதெல்லாம் உண்டு, சிலதெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படி அப்படின்னு சிவன் சொல்றதெல்லாம் இருக்கு. அதனால இந்த பாசுபதம், அந்த பாசுபத தீக்ஷா இதெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படின்னா சில வாக்கியங்கள் இருக்காங்க. அதனால இது மாதிரி ஆனா இதெல்லாம் சூத்திர கர்மாக்கள், நம்ம கர்மாக்கள் இல்ல. அதனால முதல்லயே பண்டு போடாமே எதுக்கு இங்க வந்து கண்டனம் பண்ற, இங்க கண்டனம் பண்ண வேணாமே, முதலே கண்டனம் பண்றாமே. அதாவது வேதபாஷ்யாளுக்கு முன்னாடி, பௌத்த ஜெயினாளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றாமே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற. அது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்து அவர் சொல்றாரு, சைவ மதமானது தெய்வம் பாசுபதம் அதே மாதிரி காப்பாளம் காணாம கொன்ன நாலு மதம் இருக்கு, அல்லது அன்னிதாவா என்ன வேணாலும் ரெண்டு போட்டோம், ருத்ரன் ஒத்தம் தான் வரதேவது அப்படின்னு சொல்றதுனால ஒரே மதமாகவே இருக்கட்டும், அல்லது இன்னும் சில இடத்துல ஆறு விதமா சொல்றது, ஆறு விதம் அதுல வந்து அந்த ஆறு விதத்தை ஒத்துண்டா கூட இந்த பசு பாசம் திதி இதெல்லாம் சொல்லச்சு அவன் நிறைய சொல்றான். பசு சுவாபாவிகமான காரிய காரணம் சொல்றது, ஆரம்ப இது மாதிரி நிறைய சொல்லிருக்காது. அந்த மாதிரி சைவாகமங்கள் நிறைய விஷயங்கள் உடனே ஒரேடியாக நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு அபூர்வ விஷயங்கள் அதுலயும் இருக்கு. அவன் கற்பிக்கிறார் அதெல்லாம் அந்த மாதிரி ஆறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். எப்படி சொன்னாலும் அது ஸ்ருதி விருத்தம், ஸ்ருதி விருத்தம் என்னது பரதேவதையில விருப்பமானது உபாதான காரணம் நிமித்த காரணம் அதுல விரோதமா சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுனால இந்த தீட்சைகள்னா வேத விரோதம் இல்லை, என வராக புராணம் பெருமாள் சொன்னது அதுலயே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி அவன் சொல்றா அப்படின்னு இருக்கும், அதனாலேயே சொல்றான் சொன்னதுனாலே அது பிரமாணம் இல்லை, அது வேத விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. வேத விரோதம் தான் அது, அதனால பேசவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பேர் நிஸ்வாச சம்மிதைன்னு பேரும், அந்த நிஸ்வாச சம்மிதையில தீட்சை எல்லாம் சொல்லப்பட்டதுனாக்கா அதெல்லாம் சுகப்பிரகாசிகளை விவரிச்சு அதெல்லாம் ராஜசம் தாமசம் அப்படின்னுட்டு பகவத் சாசனம் இருக்க போகுது, பெருமாளுடைய ஆக்ஞைகள் அதெல்லாம் மீறி இருக்கிறதா அர்த்தம். அது அப்படி மீறி இருக்கிறதா இருக்கிறதுனால அத அனாயாசமா தள்ளிடுறோம், அதை ஏத்துக்கவே கூடாது, ஏத்துக்கவே கூடாதுன்னுட்டு சிவபிரகாசன் யோகிச்சிருக்க. அந்த சர்வ வியாக்கியான அறிகரணம், அந்த மாதிரி பசுபதி மதம் இரண்டாம் இந்த அறிகரணம் அதெல்லாம் சிவபிரகாசன அவர் சிவபிரம சூரியர்கள் அழகா சாதிச்சிருக்க, அதனாலையும் அதை ஏற்றுக்கூடாது. அதனால சில பேர் ஆஸ்திக ஜனங்களையே சில பேர் தான் ஏமாத்தணும், அதுக்கோசம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த சுதிவிரோதம் இருக்குது, அது இருக்கிறதுனாலதான் சுதிவிரோதம் இருக்குது. அதனாலதான் இந்த பசுமதிமதத்தை யாரு அனுசரிக்கிறாளோ அவனெல்லாம் சாபதுஷ்டால் தான் அதை எடுத்துக்கலாம். சாபதுஷ்டால் யாரு சாபத்தை வாங்கிட்டாலோ அவாதான் இந்த பசுமதி மதத்தை அனுஷ்டிப்பா அப்படின்னு இருக்கு புராணங்கள்ல. ஏன் அப்படின்னு, கௌதம சாபமா? கௌதமர் என்ன பண்ணாருனாக்க, அது ஆயிபத்தின்னு இருக்கார், அவர்கிட்ட போய் நீ வந்து கோவதம்மகிட்ட, நீ கோவதத்துக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம் அப்படின்னு விட்டோர். காரணம் இல்லை, ஆனால் ஏதோ கோவதம் வந்துருச்சு, கோவதம் வதம் பண்ணிட்டா, நீ இவர்தான் காரணம்னு எல்லாரும் கருத்திக்க ஆரம்பிச்சுட்டா, ஆரோபிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டா, மாயினாலும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாரே. அவர் இவ்வளோ மகாஜானி, இவன் என்ன பண்ணிட்டா, நீங்க எல்லாம் திரிபுன்றதாரிகள், மூர்த்தமுன்றதாரிகள் நீங்க இருக்கீங்கோ, மூர்த்தமுன்றதாரிகளா இருக்கிறவா நீங்க எல்லாம் திரிபுன்றமா இருக்கீங்கோ, இப்படி குறுக்கு வாட்டத்துல மூணு ஆட்டுகிறா பாருங்க, அந்த மாதிரி நீங்க ஆயிடுவீங்கோ, நீங்க எல்லாம் மூர்த்த பண்றமா இருந்தவா பஸ்மத்தை நீங்க எல்லாம் எடுத்துக்கிறவாளா ஆயிடுவீங்க அப்படின்னு கல்வி செய்யலாம். திரிபுன்றதாரினோ யூயம் பத்மா தூரணதரா, நீங்க வந்து பத்மா தூரணத்திலே நீங்க போயிடுவீங்க, பத்மதாரணத்துக்கு நீங்க போயிடுவீங்க. பவிஷ்யத திரை பாஷ்யாக, நீங்கெல்லாம் வேதம் இருக்கே, திரையினே வேதங்கள் இதற்கு எது சாமா, அந்த வேதம் மூணு இருக்கே அதை காட்டிலும் நீங்க பாஷ்யமா போயிடுவீங்கோ, அதை காட்டிலும் பாஷ்ய மதமா நீங்க மாறிடுவீங்கோ, அதுதான் சைவ மதம். நித்யா ஞான பிரலாபினா, பொய்யான ஞானம் ஆச்சாரம் தத்துவம் அதெல்லாம் நீங்கெல்லாம் பிரலாபம் பண்ணுவீங்கோ, அதெல்லாம் நீங்க கற்பிப்பீங்கோ, அந்த மாதிரி நீங்க ஆடுவீங்கோ, அந்த மாதிரி சாபம் குடிச்சுக்கலாம். பாருங்க, இவர்களுக்கு அந்த பசுபதி மதமானது ஒரு சுத்தியான மதமா இருந்தா, அது வைதிக மதம் இருந்ததுனாக்கா, இப்படி நீ வந்து விபூதி இட்டுப்பேன்னு சொல்லுவேரா, சாபம் கொடுப்பேரா கௌதமர், ஆனா கொடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டதுனால அது பெரிய தவறு, அது தவறு பண்ணுட்டா, அந்த பசுபதி மதமே தவறான மதம், அதனாலதான் கௌதமர் தவிச்சுட்டேன். அந்த சமயத்துல சப்தர்களெல்லாம் பிரார்த்திச்சாலும், ஐயோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, சொல்லிக்கூடாது, சொல்லிக்கூடாதுன்னு. அதுக்கு அவர் சொன்னோம், போனா போட்டோம், இந்த யுகத்தில் இருக்காது, கலியுகத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னுட்டு அந்த அவகாசத்தை சொல்லிவிட்டேன் அவர். அதனால இந்த மாதிரி இது உண்மை, இந்த மாதிரி இவாள்னா யாரு தப்பு பண்றாளோ அவளுக்கு இதாக அவள் வந்து அனுசரிச்சாகணும். அது போகணும் தான் இந்த சிவன் வந்து பெருமாள் இந்த முகசாஸ்திரத்தை, அதனால இது யாரு சாபத்தை வாங்கின்றாரோ அவாதான் இவா இது பண்றா, இந்த முகத்தை அனுப்பிக்கிறார். நாங்க வந்து தத்துவ சங்கர ராமாயணம் ஒரு புத்தகம் போட்டோம் வெளியிட்டோம், அந்த தத்துவ சங்கர ராமாயணத்துல காசியில வந்து சிவன் கிட்ட யாரோ கேட்கிறாராம், இன்னைக்கு மோட்சம் கொடு, மோட்சம் கொடு. அதுக்கு சிவன் பதில் சொல்றது, மோட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, ஏன்னா நான் அதுல எது இல்லை, அதை கொடுக்க வேண்டிய யாருக்கு யாரு தெரியுமோ, ஸ்ரீராமன் தான், அவன் தான் எல்லாருக்கும் தேவதை, அவன் தான் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு உபதேசிக்கிறான். அதனால இந்த மோட்ச காரணத்தும் அவன் இல்லை, கஜேந்திர மோஷன் சொல்றோம், அப்போ நாகம் நாகம் நச்சாகம் ஏன் விளையினான், அதே மாதிரி சக்கரம் தோற்றுங்கிறது துருவாசர அம்பரீஷ வாக்கியான, அந்த சமயத்துல எல்லார்டையும் போற துருவாசர் என்ன காப்பாற்று, எல்லாரும் சிவனும் அதுல ஒத்தன், ஆனா பெருமாள் கிட்ட போற பெருமாள் சரணாகிற ஒத்தன் அவரும் மாட்டேன்ட்டு, ஏன் நால முடியும், ஆனா நீ பாகவத விசாரம் பாகவதால் பண்ணிட்டு பாகவதால் அவன் ரஷிச்சு உடனே அம்பரீஷர் கால விட துருவாசர். இது வந்து ஒரு துருவாதன் வந்து பகவான், பெரிய மகான். அவர் இல்ல, அவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய பெருமையை காமிச்சிருக்கார். ஸ்ரீவைஷ்ணவனுடைய பெருமையே சுத்ததுன்னாக்கா அந்த விஷ்ணுவனுடைய பெருமை அவ்வளவு சுத்தமா இருக்கும். அதனால இவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவர் சொல்ற, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சமர்த்தன் அல்ல, நான் மோட்ச காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் நான் போக வேண்டாம், ஏன் போறேன் அப்படின்னாக்கா, நம்மள வாழ்லயே சில பேர் அந்த மாதிரி கோயிலுக்கு எல்லாம் போறார், நமக்கு அதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இருக்க இன்னத்துக்கு சுத்திர பலனை கொடுக்கறதுலாம் போகணும், நாம ஏத்துக்க வேண்டாம். நான் கேள்விப்படுறேன், அவருக்காகனா ஒரே கோயில்ல பெருமாள், முருகன், சிவன், பிள்ளையார் எல்லாம் இருக்கிறதா, நீங்க போங்க, பெருமாள் தரிசனம் நின்று, இது சம்பிரதாயம், இது உங்களுடைய அந்த சாநித்தியம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, அதையும் அபராஷம் பிரார்த்திக்கிறேன், உங்க சொல்றதுக்கு அடைய நரகன் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெரிய வாசத்துக்கள மகான்களுடைய ஆச்சாரம், அதனால அது தேவையில்லை நமக்கு. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் உச்சம உற்சவம் எவ்வளவு பிரயத்தனப்படுறதுதான் சிவபிரகாசி ஆச்சார் ரொம்ப அதிக தொடர்க்க, அதனால நாங்க உடல் தூரம் போட சாதாரணமும் சொல்லுவோம். அது உச்சம உற்சவம் இங்க கிடைக்கிறாரு, அதனால அது கூடாது. அதனால இந்த சயோதாமியின் பரஹ்யந்தான் பெருமாள் சொல்லச்சு, வேதத்தினாலேயோ பாஞ்சராத்திர பிரக்கிரியினாலேயோ அல்லது பக்தியினாலேயோ யாகத்தினாலேயோ, அதாவது அத்தனையும் ஒன்னா சேரணும், அத்தியனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணி பஞ்சராத்திர பிரக்கிரியை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும், அந்த பக்தி யோகத்துக்கு வேண்டிய யாகங்கள் அவ அந்த பிராமணா இருக்க போறோம், அவளாலதான் என்ன அடைய முடியும், அவளாலதான் நான் அடைய தகுந்தவன், வேற எதனால அடையும், லட்ச வருஷங்கள், வருஷ லட்சம், லட்ச வருஷங்கள் அவ தபஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அடைய முடியாது. இதெல்லாம் தான் காரணம் அடையும், வேதாத்தியனம் பண்ணி பாந்தராத்திர பிரக்கிரியை தெரிஞ்சுட்டு அதனை பிரம்மாவனுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதனை சரணாகதியோ அல்லது மோட்ச உபாயமோ பக்தி யோகமோ அதெல்லாம் பிச்சாத்தா என்ன அடைய முடியும். அதனால அவ்வளவு விசேஷம் வாங்கிது. அதனால வேதானுசாரிகளா இருக்கிறவா இந்த மாதிரி பாஞ்சாத்திர பிரக்கிரியை ஏற்றுக்கணும், வைதிக பிரக்கிரியை ஏற்றுக்கோங்கோ, இந்த மாதிரி சைவ பிரக்கிரியைய பாஷ்ய பிரக்கிரியை அதை ஏற்றுக்க வேண்டாம், வேதத்துக்கு வெளிமதங்களாக வாழலாம் இருக்கா, மதத்தை ஏற்றுக்க வேண்டாம். அதனாலதான் அந்த மதத்துல யார் உள்ள சேர்ந்தாலும் அவன் அத்தனை பேரும் வேத பாஷ்யாலே, வேதபாஷியால அவன் அமைதிகாரி, அவன் சேர மாட்டான், அவன் தொட்டா கூட சரி, தொட்டா கூட சரி, அவன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிந்தா மாட்டோம். அதான் சொல்ற அக்ராஷியான் வைதிகானாம் அனுசரிசனிக்கமாக, அனுசரிசனிக்கமா வேதத்தை வந்து அனுசரிக்கிறா பாருங்க, அவள் எல்லாம் சொல்றானா வந்து அக்ராஷியான் சஸ்மரு சஸ்மரித்தான், அவ அது அது உள்ள யாரு போயிட்டாலும் அந்த சைவ மரங்கள்ல அவால சேர்த்துக்க கூடாது, எதுக்குமே கிரகிக்க கூடாது, அவ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சஸ்மரு அவன் என்ன சொல்லிட்டு போயிட்டார் பிரவிஷ்டான் அந்த முகத்துல உள்ள கொண்டவால, அதனால அவன் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி தத்துவேபி அத்த அந்நியதாத்தம், தத்துவம் இருக்கு பாருங்க, அந்த தத்துவம் எல்லாம் என்னது அப்படின்னாக்கா ருத்ரபாரம்யம், 36 பக்ஷான்னு ஒன்று சொல்ற தத்துவங்கள், நம்மளா 25, 26, 27 அப்படின்னு சொல்லணும். அதே அவன் 36 தத்துவங்கள் அந்த அனுமானத்தினாலே பெற்றே கழிச்சிக்கிறாவா, அதுவும் தவறு. அது மாதிரி தத்துவ எப்படி அப்படி இருக்கு அப்படின்னாக்க அவன் சொல்ற ஆச்சாரமும் கூட வேண்டாம். அதனால தத்துவேபி அத்த இந்த பட்சத்துல அந்நியதா அன்னதாக்க எல்லாம் வேதகிரந்தமா இருக்கு. அதனால ஆச்சாரம் என்ன, தத்துவம் என்ன, பரதத்துவம் என்ன, அனுஷ்டானங்கள் என்ன, எல்லாத்திலையுமே வேதகிரந்தம் தான் இருக்கு. அதனால பௌத்த ஜெயினாளுக்கு அப்படித்தானே, பௌத்த ஜெயினாள் மாதிரியே இவா இருக்கா. அதனாலதான் இவாளை கடைசியில பௌத்தாலையும் ஜெயினாலையும் அடிச்சுட்டோம். அதன் பிறகு இவாளை கண்ணனம் பண்ற பாஷக்கார. அதுதான் இங்க வந்து மூணு பேரும் ஒண்ணுதான், பௌத்தாளோ ஜெயினாளோ பாசுபதாவோ எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கா. அவன் வந்து என்ன, நிரீஸ்வரவாதம், நிரீஸ்வரவாதம் பேசுறான், வேதத்தை ஒத்துக்காம ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டேன்றார். இவா வேதத்தை ஒத்துண்டு சிவனை ஒத்துண்டு இருக்கா, விபரீதமான பரப்பு கல்பனா. அந்த விஷ்ணு ருத்ரன் இதெல்லாம் உச்சுண்டு ருத்ரன பரதத்துவமாகவும் சிவனை அவனுடைய விபூதியாகவும் பார்க்கிறாவா. இது வந்து வஞ்சனம், ஏமாத்தல். வேதத்தை வந்து ஏமாத்தி உழைக்கிற இந்த இது அது நமக்கு தேவையில்லை. அதனால ஏமாத்துற வஞ்சனம் பண்றதுனால வஞ்சனத்திலையும் அதிசயமான வஞ்சனமாகி அதிசயம் இன்னும் விசேஷமான ஏமாத்துறது. ஏன் அப்படின்னா பெருமாளை பெண்களே செய்திகள்லாம் பெருமாளனுடைய வச்சிருந்தா சிவனெல்லாம் வச்சுக்கல கிருஷ்ணவே அவெல்லாம் விட்டு தொற்று நிர்ணயம்லாம் புஸ்தகமே எழுதியிருக்காவா, அண்ணா ஸ்தாபிச்சிருக்காவா, ஆந்திராத்திர பக்தியை தான் வச்சுருக்காவா, தெய்வாகம் படிச்சுக்க மாட்டான். ஆனா அத்தனையும் சொல்லிட்டு சில தத்துவங்கள் நமக்கு போதனை சரிதாச பாவத்தை வச்சுக்கல சிராட்சிய பிரகிருதி ஜீவ கோடில்லாம் சொல்லிட்டான். அவன் போதனம் பிரபத்தியை வச்சுக்கலவா, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவளை நம்ம அவளையே நம்ம கணனம் பண்ண, அவளையே கணனம் பண்ணச்ச இவன் நமக்கு ரொம்ப மோசமானவா. அதனால இவள் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதனால நீ நாலு பட்சமும் ஒரு பட்சமோ ஆறு பட்சமோ இருக்கட்டும் பசுபதி பட்சத்துல, அது சுதினாலேயே பரஸ்பரம் இருந்திருந்தான். அது மாத்திரம் இல்லாம கௌதமனுடைய சாபத்துக்கு அருகா இவள்லாம், அது மாத்திரம் இல்லாம வேத மதத்தை அனுசரிக்கிறவாள்லாம் ஸ்மிருதி ஸ்மிருதிகள் சொல்லிட்டா அந்த பாசுபத மதத்துல உள்ள பூந்தவாள்னா நம்மளால கிரகிக்கப்படக்கூடாது, கிரகிக்கப்படவே கூடாது அப்படின்னுட்டா. அவள் தத்துவத்தினையும் அந்நியதா சொல்றா, இத்தனை விரோதங்கள் இருக்கிறதுனால வா வேத பாஷ்யால் தான் ஏமாத்துறாய்வா, பெருமாளை கூட்டு சிவனத்துக்கு சென்று நம்ம தத்துவத்தை ஏமாத்தி நம்மளெல்லாம் வஞ்சனம் பண்ண பாக்குறா, அப்படிப்பட்டவாட சர்வாத்தனா தள்ளிவிடணும். அதனாலதான் இந்த பௌத்த மதத்துக்கு அப்புறம் ஜெயின மதத்துக்கு அப்புறம் இந்த பாசுபத மதத்தை சூத்திரகாரர்கள் கண்டனம் பண்றாரு. ஏன்னா சூத்திரகாரர் சொல்லிட்டு போயிட்டார், சத்தியம் சத்தியம் அசத்தியம் உத்ரஜகமச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி அதை ரம்கா கேசவாத்திரம். என்ன விஷ்ணுதான் தத்துவம், கேசவனை காட்டிலும் வேறு தெய்வங்கள் கிடையாது, வேதத்தை காட்டிலும் தகுந்த பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால இதுதான் கிரணம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடித்தேன். இப்ப பாருங்க, தெய்வாத்தியாக்கியா விசேடை பசுபதி சமயத்துவிட்டான்யதாத்வம் சுகத ஜினமதானந்தரோஸ்தி க்ரமாத்தாம் கைலாசிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.